காதல் காதல் காதல் என் கண்ணில் மின்னல் மோதல் என் நெஞ்சில் கொஞ்சம் சாரல் நீ பார்க்கும் பார்வையில் மனம் காதல் சீவரில் நான் கொஞ்சம் அணைக்க கனவுக்குள் மூ